எப்படி பாடினரோ, எப்படி பாடினரோ அடியார், எப்படி பாடினரோ அடியார், எப்படி பாடினரோ அடியார், எப்படி பாடின ஆசை கொண்டேன் சிவனே, எப்படி பாடினரோ அடியார், எப்படி பாடின ஆசை கொண்டேன் சிவனே, எப்படி பாடினரோ. ஓ அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும், அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும், அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும், அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும், அருமணி வாசகரும் பொருள் உணர்ந்து உன்னையே எப்படி பாடினரோ. அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும், அருமணி வாசகரும் பொருள் உணர்ந்து உன்னையே எப்படி பாடினரோ அடியார், எப்படி பாடின ஆசை கொண்டேன் சிவனே, எப்படி பாடினரோ. ஓ குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும், குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும், அருணகிரிநாதரும் அருஜோதி வள்ளலும், குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும், அருணகிரிநாதரும் அருஜோதி வள்ளலும். கருணை கடல் பெருகி காதலினாலுருகி, கருணை கடல் பெருகி காதலினாலுருகி, கருணை கடல் பெருகி காதலினாலுருகி, கனித்தமிழ் சொல்லினாலினி துணை அனுதினம், கருணை கடல் பெருகி காதலினாலுருகி, கனித்தமிழ் சொல்லினாலினி துணை அனுதினம், எப்படி பாடினரோ அடியார், எப்படி பாடின ஆசை கொண்டே சிவனே, எப்படி பாடினரோ அடியார், எப்படி பாடின ஆசை கொண்டே சிவனே, எப்படி பாடினரோ. ஆ.